அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு இடம் வேண்டும், அங்கே எனக்கு இடம் வேண்டும், அங்கே எனக்கு இடம் வேண்டும். அங்கே எனக்கு இடம் வேண்டும், அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும்.